సంశయామి వేదాంతరక్మణమునిందకృమాత్మబోధం తత్పాదయత్న సరసీర్దభృంగరాజం త్రయ్యంతయుగ్మకటభూరి పరిశ్రమంతం శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంతరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవతే భాష్యరాజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిఘమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే వగుడభూషణ మహాదేశికాయ నమః శ్రీరంకనాయకీ నమః శ్రీరంకనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంకనాథ వ్యుమలపాదకాభ్యాం నమః శ్రీతరంగభనంతిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి నమస్సదసే. ఇప్పు నమ్మ భాగవతారుడ సేర్ந்து இந்த అద్భుతమైన పాదుగాసకస్తం చిత్రపద్ధతి అనుభవించుకో. நேற்று பர்யந்தம் சித்திரபத்தியிலே 20 ஸ்லோகங்கள் பிராப்தமாச்சு. மேற்கொண்டு சில முக்கிய ஸ்லோகங்களை நாம் பார்த்துட்டு அடுத்த பத்ததிக்கு போகலாம் அடியேன். கீழ்பத்ததிகளில் பல்வேறு விதமான சித்திர ஸ்லோகங்கள் ரூபமாக சுவாமி தேசிகன் நமக்கு பாதுகையின் பெருமையை பறக்க பேசுறார். அடுத்தது இந்த சொல் பொருள் பின்வரு நிலையணின் தமிழில் ஒன்று இருக்கு. அதே போல ஒரு அக்ஷரத்தை வச்சோ ரெண்டு அக்ஷரத்தை வச்சோ மூணு அக்ஷரம் இல்ல நாலு அக்ஷரத்தை வச்சோ ஒரு வார்த்தை வந்து கோத்து அதே வார்த்தையை புனப்புனகா உபயோகப்படுத்தி வெவ்வேறு விதமான அர்த்தங்கள் துணிக்கும்படியாக ஸ்லோகம் சுவாமி தேசிகன் நமக்கு பண்ணி கொடுத்திருக்கார். அவருடைய இந்த சம்ஸ்கிருத ஞானம் அப்படிப்பட்டதா இருந்தது. சாட்சாத் திரிவேங்கமுடையான் என்பதனாலே பாபாத பாபாத பாபா பாத பாத தபாத பா அப்படின்னு ஸ்லோகம் வந்து இந்த பாதுகையானவள் தன்னுடைய பரம ஔதாரியத்தாலேயும் தயையாலேயும் ஆசிரிதாலுக்கு வந்து அவருடைய இஷ்டங்கள் எல்லாம் அபீஷ்டங்கள் எல்லாம் நடத்தி கொடுக்கிறார் பாதுகா தேவி. வந்து பல்வேறு விதமான உபகாரங்கள் பெருமாள் வந்து எப்படி எல்லோருக்கும் உபகாரம் பண்ணுவானோ அப்படியே இந்த தேவியும் எல்லோருக்கும் சம்ரக்ஷணம் பண்றார். எம்பெருமானுடைய அவதார ஸ்திதியிலேயும் எம்பெருமான் சஞ்சரிக்கும் காலங்களிலேயும் முள் முதலிய உபாதைகள் அபாயங்கள் வராதபடி இந்த தேவி காக்கிறா. தினகரஸ்ய கரோபதாபாது அப்படின்ட்டு சஞ்சார பத்ததியிலே சுவாமி தேசிகன் சாய்ச்ச பெருமாள் ஓங்கி உலகளந்த பொழுது அவனுடைய திருவடியிலே வெயில் படாமல் சூரியனுடைய வெப்பமான கதிர்கள் படாமல் ரட்சிச்சது இந்த பாதுகா தேவின்னு சாய்ச்சிருக்கார். இந்த மாதிரி பெருமாள பரமபதத்திலேருந்து இங்கு எழுந்தருளை பண்ணிக்கொண்டு நமக்கெல்லாம் சேவை சாதிக்க வச்சிருக்கா பாதுகா தேவி. திவி சூரிய சகஸ்ரஸ்ய பவே துகபதுஸ்திதா யதி பாசதிருஷி ஈசா சாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனஹ. பகவான் பரமபதத்திலே இருந்துட்டாக்க இந்த பிரகதி மண்டலத்தில் இருக்கக்கூடியதான அநேக விதமான ஜீவராசிகள் அவனை சேவிக்க முடியாத ஒரு பாக்கியம் அவளுக்கு அந்த பாக்கியம் இல்லாமே போயிருக்கும். அப்படி பெருமாள் பிரகாசம் உள்ளவனாயிருப்பதும் இராதிருப்பதும் ஒன்றுதான். அவன் என்ன தயாளுவா இருந்தாலும் ஜீவாத்மா அவனை பார்க்கணுமே. அவனுடைய பிரகாசத்தை எல்லாம் இந்த பிரகதியிலே ஸ்தாபிப்பதற்கு அவனையும் இவ்விடம் எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து தன்னுடைய பிரகாசத்தாலே லோகத்தாளுடைய ஞான கண்களுக்கு அதுக்கு ஒரு பிரகாசம் பண்ணி அவனை காட்டி கொடுத்தது. இரண்டு விதத்தாலும் அவனுடைய திருவிடுகளையே பிரகாசம் உள்ளதாக செய்கிறது. இவன் பகவானுக்கு தகுந்த பாதகையாக இருப்பதனாலே தன்னுடைய பிரகாசத்தினால் அவருடைய திருவடிகளையும் விசேஷ சோபை உண்டு பண்றான் இந்த பாதுகாதேவன் சாய்க்கிறார். மேலும் பூஜா காலங்களிலே அந்தந்த ஆசனங்களுக்கு பகவானை எழுந்தருள பண்ணி அவனுடைய திவ்ய சரணாரவிந்தங்களிலே தன்னை தெரிந்த மட்டிலே சமர்ப்பிப்பவளுக்கு பகவானுடையதும் தன்னுடையதுமான அந்த அபிஷேக ஜலத்தை கொடுத்து அவளுடைய பாபங்களை போக்குறா. இந்த விஷயம் ஏற்கனவே சாட்சிருக்கார் சுவாமி தேசிகன். அப்படின்னா இந்த பாதப்பா பாதப்பா பாதப்பாத தப்பா தப்பா அப்படின்னு ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுறது. இந்த பாதுகாதேவியை போலவே நம் ஆச்சாரியாலும் பகவானிடத்தை ரொம்ப பிரேமையா இருக்கா, ஜீவராசிடத்தை ரொம்ப கருணையோட இருக்கா, பரத்வம் அப்படி தெய்வம் ஒன்னு இல்லைன்னு சொல்றவாள் அந்த வேதாந்திகளுக்கு நீங்கள் சாஸ்திர விரோதம் பண்றீங்கன்னு சொல்லி அவளுக்கு தகுந்த சாஸ்திரத்திலேன்னு பதில் கொடுத்து நல்ல புத்தி கொடுக்கிற அவளுக்கும் ஸ்ரீசுக்திகளை பிரகாசப்படுத்தி தேவு மற்றறியேன் பெருமாள் ஒன்றுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் தெய்வம் பதிகத்திலே வந்து சுவாமி நம்மாழ்வா சாதிச்சது போல இவாளும் வந்து இந்த பதிகத்திலே விஷயங்களை சொல்லிக் கொடுத்து எல்லாருக்கும் நாராயண நேவ பரதேவதைன்னு சொல்றா. ஆச்சாரியெல்லாம் சுபாவத்திலே எப்போதும் பாப சம்பந்தம் இல்லாதவர்களா இருக்கா, மற்ற ஜீவர்களுடைய பாவத்தை போக்குவதிலே பிரயாசமும் பிரயத்தனமும் உள்ளவாளா எப்பயுமே இருப்பா. அவளுடைய பகவத ஆராதனத்துக்கு உபகரிப்பவர்கள் நம்ம எல்லாம் ஆச்சாரியாலாம் சங்கல்பத்தும் போது நம்ம வச்சு ஆராதிக்கிறோம். அதே போல அப்படி ஆராதிப்புகளை பகவானுடைய தீர்த்தத்தினாலும் தங்களுடைய ஸ்ரீ பாதுகையினாலும் அவளை பரிசுத்தமாக்கி ரட்சிக்கிறா அப்படின்னும் தாத்பரிய அர்த்தங்களை ஆச்சாரியால் சாதிச்சிருக்கா. இந்த இந்த பாபாதப்பா பாதபாத தபாதபா அந்த பாசுரத்துல நாலே அக்ஷரம் தான் உபயோகப்படுத்திருக்கார் சுவாமி தேசிகன். அகாரம் ஒண்ணு, ஆகாரம் ஒண்ணு, பான் ஒரு சப்தம், மூணாவது தான் ஒரு சப்தம். ரெண்டே உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அடங்கியதான இது சர்வதோ பத்ரம் பத்ர சித்திரம்னு சொல்றார். அப்படி இந்த சித்திரத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அப்படி ஒரு திருநாமம் தெளிவா கொடுத்திருக்கா. பாருங்க நாலு எழுத்து தான், அந்த துனியை வச்சு அர்த்தங்களை மாத்தி போட்டு சுவாமி தேசிகன் பாதுகையை பெருமை பேசுறார். அவரால் மட்டும்தான் சுவாமி இது முடியும். நம்மளால நம்மளாம் அசக்தாலா போயிட்டோம். நமக்கு ஞானமானது ஒண்ணுமே கிடையாது. அதுதாங்க சொல்ற. இப்படி அடுத்தது சில ஸ்லோகங்கள் சாய்க்கிறார். அது வேறு விதமான ரைமிங்கா பசங்களுக்கு இந்த பாதப்பா ஸ்லோகமும் ரொம்ப சுலபமா பசங்களுக்கு வந்துடும். அப்பா அப்படின்னு கூப்பிடாத பாவ வச்ச ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகன். இதை சொல்லி கொடுத்தாலே பாதுகாசம் ஒரு ஸ்லோகம் குழந்தைக்கு வந்துடும், மழை குழந்தைக்கே வந்துடும். தனியா சம்ஸ்கிருதம் வாசிக்கணும் அவசியம் இல்ல. அடுத்த ஒரு ஸ்லோகம் ததா தத்தாதி தத்தேதா தாததி தேதி தாதி தூ. அடுத்தது தத்தத் தத்தா ததி ததா ததேதா தேத தாதுதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். பாருங்க இதுல வந்து அக்ஷராட்சரம் இருக்கு, தான் ஒரு அக்ஷரம், தான் ஒரு அக்ஷரம், ஆஃப் லெட்டர் இத்து ஒரு அக்ஷரம், ஈகாரம் ஒரு அக்ஷரம், ஆகாரம் ஒரு அக்ஷரம். இந்த அக்ஷரங்களை வச்சுட்டு சுவாமி தேசிகன் இருக்கு ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனிமையான அர்த்தங்களை கொடுத்திருக்க அற்புதமா. எப்படி அப்படின்னா, லோகத்துல வந்து மகா பாபிகள் இருக்கா, பெருமாளை சேர்க்கணும்னு ஆசைப்படுறா, ஆச்சார அனுகிரகம் பண்றா, இதெல்லாம் எப்படின்னா அந்த பாதுகையினுடைய அதீதமான தயையின் காரியமா இருக்கு. அந்த தயையானது வாத்சல்யம் மிக்கது. இந்த வாத்சல்ய அதன் காரணமாய் அது என்னென்ன வியாபாரங்கள் செய்யுதுன்னா அதாவது சொல்லி மாளாது. அதாவது அன்றின்ற கண்ணுக்கு பசு எப்படி பிரீத்திகரமாய் பால் கறக்குமோ, நினைக்கும் போதே பால் கறக்கும். ஏத்தகலங்கள் எதிர்பங்கு மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள்னு சொன்னான். அப்படி இந்த வசு அந்த வசத்தினிடத்த தோஷங்களை பார்க்காம பிரீதியோட ஒரு கோவானது எப்படி கீரத்தை கறக்குமோ, அதை போல இவளும் பாதுகாதேவ அனுகிரகம் பண்றா. தப்பு பண்ணா சிக்ஷா பெருமாளிடத்த, பெருமாள் தண்டதரன்னு பேர் பெருமாளுக்கு. தண்டனை கொடுப்பது என்பது அறியாமல், சிக்ஷிப்பது என்பது அறியாமல், ரக்ஷணத்தை மட்டுமே இவள் தயையாக கொண்டவள். தேவிமார்கள் எல்லாம் பிராட்டி எல்லாம் இன்னைக்கு நம்மளை வந்து கஷ்டம் கொடுக்க மாட்டார். அப்படியும் தேவிமார்களைப் போல இந்த பாதைகளும் விசேஷமாக உள்ளதனாலே நம்மளை போல சாமான்யமான ஜீவராசிகள் எல்லாம் கஷ்டத்திலிருந்து விடுவிச்சு சுகப்படுத்தி அப்படிப்பட்ட சுவாவம் உள்ளவளாய் அருமையாய் இந்த ஜீவாத்மா ரொம்ப விசேஷமானு நினைச்சிட்டு ரட்சிப்பது மட்டும் பாதையினுடைய முக்கியமான கடமையாயிருக்கு இல்லையா. அப்படி நம்ம நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கி ரக்ஷணம் ஒன்றை மட்டுமே வச்சுட்டு நம்ம எல்லாம் இந்த தேவி நமக்கு காப்பாத்துறா. இந்த ஜீவராசிகள் எல்லாம் விரும்பக்கூடியதான சகல புருஷார்த்தங்களையும் தான் ஒருவனே இருந்து கொடுக்கிறான். அவளுக்கு எப்படின்னா இன்பமான எப்படி சொல்லனா வீணா வாத்தியம், அது சுத்தமான நாதம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சிருந்தாலும் அது அனுபவிக்கிறதுக்கு தானே காரணமாய் இருக்கா. வீணகானம் வீணாகானம் போல இருக்கிற அந்த நாதத்தை அந்த வாங் சாதுரியம் வாங்மயம்னு சொல்வாளே, அந்த இனிமையான பேச்சு எப்படி இருக்கோ அதுவது அது போலவும் அந்த அழகு சாக்ஷான் மன்மத மன்மதகா அப்படின்னு சொல்றபடி லோகத்தில் வந்து அழகுள்ளவர்கள் உயர்ந்ததான மன்மதனை பிரமிக்கும்படியா பார்த்து இவனுக்கு இப்படி எல்லையில்லாத சௌந்தர்யம் இருக்கே அப்படின்னு பகவானுக்கு இருக்கே அந்த அழகுக்கு ஆசைப்பட்டு அடையும்படியான தன்னுடைய உயர்ந்த அமைப்பு உத்தமமான தங்க காந்தி இந்த பாதைகள் இருக்கு, ரத்ன காந்தி இருக்கு, முத்து காந்தி இருக்கு, முத்தா பத்ததி, மரகத பத்ததி பார்த்தோம், இந்திரநில பத்ததி பார்த்தோம், நிறைய விஷயங்கள் பார்த்தோம் நம்ம. அதனாலே காட்டி காட்டி அழைக்கின்றான் என்று பெரியாழ்வார் வாக்குப்படி தன்னுடைய காந்தியை காட்டியை எல்லாம் நம்மளை ஜீவாத்மால அவளை நோக்கி இழுத்து நமக்கு அனுகிரகம் பண்றா, ஒரு ஹிதத்தை பண்றா ஜீவாத்மாவுக்கு. வசனேஷு மனுஷ்யானாம் பிருஷம் பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி அப்படின்னு எம்பெருமானந்து அவாப்த சமஸ்த காமனான ஸ்ரீராமன் அவனை பற்றி சொல்ல போது பெருமாள் வந்து அவன் வந்து அவாப்த சமஸ்த காமனானாலும் ஆச்சாருடைய துக்கத்தும் போதும் தானும் துக்கிப்பானாம். நம்ம கஷ்டம் வந்தா பெருமானும் கஷ்டப்படுற திருவுள்ளத்துல ஒரு சுகத்தாலே ஜீவாத்மா சந்தோஷப்படும் போது தானும் சந்தோஷித்திருப்பானாம். அவளிடத்துல மாதாபிதாக்களைப் போல பரம வாத்சல்யமும் இருக்கு. இது என்ன ஒரு ஆச்சரியமான வாத்சல்யம் இந்த ஜீவாத்மா மேலே இவன் எத்தனையோ பாவங்கள் பண்றானே என்ன, அப்படியிருந்தும் எவ்வளவோ சம்சாரிகள் என்ன பண்றா, இதை இழந்து போறா, பெருமாளும் தெரியாம போயிடுறா. இவாளெல்லாம் பெருமாளை தெரிஞ்சுக்காம போறாளே என்று இந்த இப்படி பாதுகையினுடைய வாத்சல்யத்தையும் வாத்சல்ய காரியங்களையும் நினைச்சு நம்ம ஆச்சாரியர் வந்து ஆச்சரியப்படுற, இவ வந்து என்ன இவாள தள்ளி போறவாளையும் அவ கூட்டு அனுகிரகம் பண்றாளே இந்த பாதுகாதேவி அப்படின்ட்டு ஆச்சாரியர் வந்து சுவாமி தேசிகன் வந்து பாதுகையின் பெருமையை பேசுறார். இந்த பாதுகாதேவியை போலே நம்ம ஆச்சாரியாலும் ஜீவராசல் விஷயத்திலே ரொம்ப இறங்கி வாத்சல்யத்தோடையும் வாத்சல்யமான வியாபார காரியங்களையும் பண்றா, எல்லாரையும் நேரில் கவனித்து வேண்டி ஹிதங்களை செய்கிறா, சர்வவித பந்துவாய் சர்வ புருஷார்த்தங்களையும் சாதித்து கொடுப்பவருடைய சக்தி உள்ளவாள ஆச்சாரியால் இருக்கா. அவளை பற்றியதான ஸ்தோத்திர கீதாதிகள் உடையவர்கள் மிருதுபாஷிகள் தங்களுடைய பிரம்ம தேஜஸ் அந்த ரூபம் வசியம் பண்றது, வசியம்னா ஆசிகால தன் பக்கம் இழுக்கிறது, இவையெல்லாம் செய்பவர்கள். அப்படிப்பட்டவாளால இந்த ஆச்சாரியாளுக்கு வந்து ஒன்னும் ஆக வேண்டியதா இருக்கிறதுல, எல்லோரிடத்திலும் ஒரு மாதா பிதுகு வாத்சல்யத்தையே காட்டி விசேஷமாக அவளை பாராட்டி மற்றவாளுடைய துக்கங்களை தங்களுடைய துக்கங்களாக பார்த்து அவள் இன்பத்தை தானே இன்பப்படும் போல பார்த்து அனுபவிக்க கூட நம்ம ஆச்சாரியாலும் இருக்கா அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பாசுரத்துடைய அர்த்தமா இருக்கு. வசனேஷு மனுஷியானாம் புசம் பவதி துக்கிதா உச்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி அப்படின்னு ராமனை பார்த்து சொன்ன வார்த்தை. அப்படி ராமன் இருப்பாராம், என்னப்பா உனக்கு கஷ்டம் வந்துடுதுன்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து அடா இந்த கஷ்டம் உனக்கு வரணுமாடான்னு சொல்லி பெருமாள் பண்ணுவார். அதே போல சந்தோஷப்பட்டாலும் ரொம்ப சந்தோஷம்பா எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்றார். இப்படியானது பாதுகையின் பெருமையை வந்து அதே போலே பாதுகை இருக்கா அப்படின்ட்டு பாதுகையின் பெருமையை பறக்க பேசுற சுவாமி தேசிகன். அடுத்து ரொம்ப சுலபமான ஒரு ஸ்லோகம், ஒரே அக்ஷரம் 16 விதமா பிரியது 32 அக்ஷரங்களை கொண்டு ஒரே அக்ஷரம் 32 தடவை உபயோகப்படுத்தி சுவாமி தேசிகன் ஒரு பாதுகா சகஸ்ர பாசுரம் கொடுத்திருக்கார். இது 8, 8, 16 இருக்கு. அடுத்து இதே போல அனுகதமான அடுத்த வரியும் யா யா யா யா யா யா யா யா யா யா யா யா யா யா யா யா. இது குழந்தைகளுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்தா ரொம்ப சுலபமா வந்துடும் அவளுக்கு. தனியா படிப்பின் வேலை எப்படி அம்மா அத்தை ஆ ஊன்னு சொல்றாளோ அதே போல யா என்ற ஒரு சப்தத்தை வச்சுண்டு சுவாமி தேசிகன் எப்படி விளையாடுறாரு பாருங்க, அற்புதமான ஒரு இது. பாதுகையின் பெருமையை இங்கும் பேசப்படுறது, பரம சேஷியான பகவான் விஷயத்திலும் பாதுகையானது இன்னும் என்ன செய்யுதுன்னா, ஆசிரிதர்களான நம் போல சம்சாரிகளுக்கு பகவத் பிராப்தி ஆகிற மகாலாபத்துக்கும் சர்வசேஷியான பகவானுக்கு சம்சாரத்திலே நட்டமாய் போன ஜீவராசிகள் எத்தனையோ ஜீவராசிகள் வேறு வேறு பிறப்பெடுத்து மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து போயின்னு இருக்கு. பெருமாளை தெரிஞ்சுக்காம வேதாத்தியனம் பண்ணாம சரணாதி பண்ணாம போயின்னு இருக்கு. அவ எல்லாம் இது தேவிதான் இழுத்து பிடிக்கிறாளாம். இவ எல்லாம் பெருமாளுக்கு பிராப்தமாகறதுக்கு மகா லாபமா இவ இருக்கா. சுப அசுபங்களுக்கு காரணமான பற்பல கர்மா பற்பல விதமான கர்மாக்களுடைய நம்ம ஆசிதாலே கூடிய வருடம் அவளுக்கு வந்து அசுபமான விபட்சங்களை தடை செய்து சுப நிகழ்ச்சிகளை ஏற்படும்படி பண்றா, சொல்ப வியாதங்களை கொண்டு நல்ல அதிர்ஷ்டங்களை சீக்கிரத்தே பலிக்க செய்கிறா. சொல்ப வியாதம்னா கை குப்பினா போறோம், யாதிக சுகுர்த்தமாக தெரிஞ்சோ தெரியாமல பிரதிஷ்டம் பண்ணாலே நமக்கு அனுகிரகம் பண்றான் பெருமாள், அதே போல இவளும் பண்றா அப்படின்னு இங்க சாய்கிறார். இதுல என்னன்னா, ஆசிதாளுக்கு இந்த தேவதாந்திர சம்பந்தம் கூடாது, முதலே வராதபடி தேவ மத்தரியன்னு சொல்லி முதலைவியல் சுவாமி நம்மாழ்வார் திருமேனிலே விதிச்ச பறி, எனக்கு யான் உரிய நல்லேன் என்றும் எனக்கு வேறொரு தெய்வம் வேண்டாம், மற்றுமோ தெய்வமுண்டே மதியிலாம் ஆடிரங்கா உற்கபோதந்திரீங்கள் ஒருவனன் உணரமாட்டீர் அற்றமேல் ஒன்றறியீர் அவனல்லா தெய்வமில்லை கற்றிடமே தேந்தை கடலினை பனிமின் நீரென்று சொன்னர் தொண்டடிப்படியாழ்வார். அதை போல இந்த பாதுகையே கதின்னு இருக்கணும்னு சொல்றார். சர்வத்துக்கும் இந்த பகவானுடைய பாதுகையே போதும், இதுதான் எனக்கு பரதேவதை என்று ஒரு அபிசந்தி பண்ணும்படியா செய்கிறது இந்த பாதுகை. ஆசிரியாருடைய வெளிப்படையான விரோதிகளை சத்ருக்கள்லாம் இவ வந்து துவம்சம் பண்ணிடுறா. எப்போதும் அவள் திருவடியில பக்தி இருக்க முடியாத அவளே அனுகிரகம் பண்ற, அவனருளால் அவன் தான் வணங்கின்னு சொல்றாளே, அவளே எல்லாத்தையும் அனுகிரகம் பண்றா அப்படின்றா. அதே போல இந்த பாதுகையை போல பெரிசான வியாக்கியானம் இந்த பாசுரத்துக்கு சுருக்கமா சாதிக்கிறோம். இந்த பாதுகையை போல நம் ஆச்சாரியாலும் ஆசித வாச்சல்யத்தோட இருக்கா, புத்திரர்களைப் போல ரட்சணீர்களாக சேடர்களுக்கும் பித்ராதிகளைப் போன்ற ரட்சணாக ஈஸ்வரனுக்கும் பரஸ்பர பிராப்தியாகிற அந்த பரஸ்பரமான ஒரு லாபத்தை உண்டு பண்ணிதரா, இவா நல்ல அதிர்ஷ்டங்களை விளைவிக்கிறா, சகல க்ஷேமங்களும் காரணமாக தத்துவ ஞானத்தை கொடுக்கிறா சுவாமி. அதுதான் முக்கியம், எது உபாயம் எது உபயம்னு சொல்லித்தரா. தேவமத்தரியன்னா ஆச்சாரியாதிக தேவானாம் தேவதாம் சமாதிகமான்யம் அந்யாமகே என்றபடி ஆச்சாரியாலே பரதெய்வம், ஆச்சாரியாதிக தேவதாம் சமாதிகாம் அந்யாம் அந்யாமகே, வேறு ஒத்தரையும் தெய்வமா அழைக்காத ஆச்சாரியால் மட்டுமே தெய்வம் அப்படின்னு. அதனாலதான் சொன்னா அவ பண்ண புருஷார்த்தத்துக்கு வந்து கைமாறும் ஆஜனம் காணுகள் தான் சொல்லிருக்கா சுவாமி தேசிகன். அப்படி பரதெய்வம் நினைக்கும்படி சத்புத்தி உள்ளவா அவா நமக்கு அனுகிரகம் பண்றா. லோகக்ஷேமார்த்தமாக பகவானுடைய உற்சவாதிகளை ஏற்படுத்தி நமக்கு வழிகாட்டுறதையா இருக்கா. பெருமாளுடைய அர்ச்சையிலே வந்து ஒரு பிரேமை ஏற்படுத்துறான் நமக்கு பெருமாளுடைய திருவடி வாரத்திலே. கண்ட இடங்களுக்கு போகாமல் பரதேவதை ஆசிரியிக்காமல் ஒரே தேவதையான பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயண் திருவடியே ஆசிரியிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தா. ஒன்றும் தேவம் உலக உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்று நான்முகன் தன்னுடைய தேவரடகோடு உயிர்படைத்தான் குண்டம் போல் மணிமாறேடு குருகூறுதலன் இந்த ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே, ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே அப்படின்னு. எவன் இந்த லோகத்துக்கு ஆதியானவன், ஆதியாதி ஆதினி ஒரு அண்டமாதி ஆதலால் சோதியான சோதினி அதுண்மையில் விளங்கினாய் வேதமாகி வெள்வியாகி வெண்ணினோடு மன்னுமாய் ஆதியாகி ஆயனாய மாயன் என்ன மாயமேனு திருமேஷப்பிரான் சாச்சியா திருச்சந்த விருத்தத்திலே. இப்படி அவனே ஆதின்னு சொல்லி அந்த ஆதி தெய்வத்தை நம்ம காட்டவா நம்ம ஆச்சாரியால் அப்படின்னு. மேலும் இந்த ஸ்லோகத்துல அநேக விதமான சித்திரங்கள் அடங்கியிருக்கு. ஏகஸ்வர சித்திரம், ஏக வர்ண சித்திரம் அடங்கியிருக்கு. அப்புறம் ஒரு அக்ஷரத்திலையும் ரெண்டு வாக்களையும் உண்டான ஸ்தானங்கள் உண்டு பண்ணக்கூடிய சப்தமுடைய ஸ்தானகம் ஸ்தானிய சித்திரம்னு சொல்றா. கோமூத்திரிகா, சர்வதோபத்ரம், கங்கணபந்தம், முரஜபந்தகம், பத்மபந்தம், இப்படி ரதபந்தம், இப்படி நிறைய சித்திரங்கள் மூலமா சுவாமி தேசிகன் சித்திர பத்தியை வந்து ரொம்ப அற்புதமா சாதிச்சு வந்திருக்கேன். அடுத்தது ரகுபதி சரணாவணி ததா விரதித சஞ்சரணாவணி பதே கிருத பரிச்சரணாபணிபவங்கைகி நிகமமுகை நிகமமுகை சரணாபணி கதா அப்படின்னு. அதாவது இந்த பாதுகையை பத்தி சொல்லும் போது இடையில ஒரு ராமாயண விஷயத்தை எடுக்கிறார். ஆட்சி ரட்சணத்திலே இந்த பாதுகை ரொம்ப காம்பீரமா நிற்கிறா. சரணாகத சம்ரக்ஷணத்துக்கும் பரம ஔதாரியத்துக்கும் பெயர்பட்டதான ரகுகுலம், சூரிய வம்சம் ரகுகுலம். அந்த குலத்துக்கு திலக்கமாக லோகத்துக்கு அனுகிரகமாக வந்த ராமன் அவனிடம் தானும் வந்து அவதரித்து, யாரு பாதுகா தேவியும் வந்து அவதரித்து விஸ்வாமித்திர மகர்ஷியை அனுசரித்து அந்த ராட்சச பயமுள்ள காட்டு மார்க்கங்களே தானும் சஞ்சரித்து சித்தாசிரமவாசிகள் முதலிய தபோனிஷ்டர்கள் வேதத்தையே தங்களுக்கு பரம தனமாக கொண்டு வேதத்தையும் வேதாந்தங்களையும் எப்பொழுதும் அபியாசம் பண்றாளே, அப்படிப்பட்ட மகரிஷிகளுக்கு அவ யாசித்தபடி யுத்த காலத்திலே தாடகா தாடகேயா சுபாகு மாரியசாதிகள் ராட்சசர்களை தொலைச்சு ராட்சசருடைய பயத்தையும் அதன் மூலமா போக்கி இந்த தபசு யஜ்யம் முதலுக்கு ஏற்பட்ட விக்னங்களை போக்கி தபசித்தியை வந்து அனுகிரகித்து ததனந்தரம் அகல்யனுடைய சாப விமோசனம் முதலிய உபகாரங்களெல்லாம் பரம பிரமையினாலும் கிருதஜ்ஞையினாலும் அவளாலே செய்யப்பட்ட சுஷுஷு அதை அங்கீகரித்து தன்யமாக்கிட்டு இந்த பாதிகைன்னு சாய்ச்சார். ராமன் வரும்போது கூடவே வந்து ராமன் இத்தனை காரியம் பண்ணும்போது பாதிகாதேவியும் வந்து கூடவே இருந்திருக்கா. ரகுபதி சரணாவணி ததா விரச்சித சஞ்சரணாவணிபதே கிருதபரிணாவணிபகைகி நிகமமுகை சரணாவணிகதான் போட்டார். இப்படி அவதார புருஷனான ஆழ்வாராதிகளும் சதாச்சாரியாலும் லோகத்து அனுகிரகமாக அச்சாரூபியான பகவானை வந்து ஆசிரியித்து தங்களுக்கும் பகவத் பக்தி பாகவத பக்தியை காட்டினா பிரசித்தமான சத்குலங்களே வந்து அவதரித்து ஓரோ சாதுக்களின் கோரிக்கை பேரிலே பகவத்வேஷிகளை நிரசனம் பண்ணி துராச்சாரங்களை ஒழிச்சு கட்டி பாரதேசம் மொத்தம் சஞ்சாரம் பண்ணி வாதத்திலே ஜெயித்து நமக்கெல்லாம் பரம சாஸ்திரத்தை ஸ்தாபித்து வச்சா வைஷ்ணவ தர்மம் தடைக்கிறதுக்கு அவ வந்து ரொம்ப ஹேது பண்ணான். இந்த பாசுரத்திலே யமக சித்திரம் அப்படின்னு சொல்ல விஷயம் அடங்கியிருக்கு. ஒரு பாகம் சரணாவணி ஒரு பதம், அது நான்கு அக்ஷரங்கள். அடுத்தது இன்னும் சில வியாக்கரண விஷயங்களை காட்டுறார் சுவாமி தேசிகன் இந்த இதில். மேலும் சில ஸ்லோகங்களை வந்து ரொம்ப பறக்க பேசுறார். ராமாவதாரத்தில் நடந்த விஸ்வாமித்திருக்குன்னால் யாக சம்ரக்ஷணமானது பிரஸ்தாபம், அதை நினைச்சு இந்த தேசிகனும் சில ஸ்லோகத்தை சொல்ற. அந்த ஸ்ரீராமனே தான் ஸ்ரீ ரங்கநாதனா வந்தான், அந்த ஸ்ரீராம பாதுகையே தான் ரங்கநாத பாதுகை என்று ஐக்கிய புத்தியாலே தேசிகன் என்ன பண்ற, ஸ்ரீரங்கனுடைய பாதுகையை பார்த்து ரொம்ப புகழ்ந்து பேசுற. சமஸ்த சேதனங்களையும் சரீரமாக உடைய யாதொரு பகவான் என்ன பண்ற, லோகத்துக்கு அனுகிரகம் பண்றதுக்கு ஜெகத் சிருஷ்டி பண்ணி திருவுள்ளம் பற்றினவாறே தனக்கு வந்து ஒரு வெளிப்படையான வஸ்துவின் உதவி இல்லாமலேயே பகுஷ்யாம் தானே ஸ்ரீபாஷத்தின் விஷயம் எடுக்கிறார். நானே பலவாறாக கடவேன்னு சொல்றார், அநேக விதமான ஜீவாத்மா ஆவேன்னு சொல்ற சங்கல்ப மாத்திரத்தில் ஒரு நினைவாளி என்ற உயிர் எல்லாம் உய்ய சுவாமி தேசிகன் சாக்க ரகசியத்திலே சார் ஒரு நினைவாளி என்றா நினைக்கும் போதே இத்தனை ஆயிடுவான், அவனும் ஆயிடுவான், மற்றவாளையும் படைப்பானவன் அப்படின்னு சூல சிதஜித் வஸ்து விசிஷ்ட சரீரனாய் மாறி பெருமாள் இந்த ஆச்சரியத்தெல்லாம் இருந்து ஜகத்தையும் பிரளயகாலத்தை விழுங்கி தன் திருவழியில வெற்றி நமக்கு பண்றான், ஒரு பொம்மலாட்டம் ஆட்டி காட்டுறான்னு காட்டுறார். இந்த ரிஷிகளுக்கெல்லாம் எத்தனையோ எத்தனையோ தரம் தபஸ் பண்றா, ராட்சதால வந்து ரொம்ப கொடுமை பண்றா அவளை, யஜ்ஞம் அனுஷ்டிக்க முடியல, அனாச்சார வசுக்களை கொண்டு யஜ்ஞ யாக குண்டத்திலே வந்து வீசுறா, அது எல்லாம் எப்பமா நடந்ததா உன் திருவடியில சாத்திண்டு எத்தனை சமயகா ராமன் வந்து விஸ்வாமித்த சகேன வனத்துக்கு வந்தாரோ அப்ப பல தடவை விக்னம் பண்ணப்பட்டு பூர்த்தி அடையாத மகா யஜ்யத்தையும் அப்படிப்பட்ட ராட்சசாலையும் தொலைச்சு சர்வப்பிரகாரமாகவும் ரட்சித்து அந்த அல்பசக்தி உள்ளவாள பெருமாள் வந்து திரஸ்கரிச்சு ஜெயிச்சு அந்த யஜ்யத்தை வந்து பூர்த்தி பண்ணி கொடுத்தாரு. நீ ஒருத்திதானே இதர சகாய நிரபேட்சமாக பகவானுக்கு உதவியாயிருந்து அப்படி ரட்சித்தாய் அப்படின்னு பாதியனுடைய பெருமையை தேசிகன் ரொம்ப அற்புதமா சாய்க்கிறார். அதாவது அந்த காலத்தை பகவானுக்கு உன்னை தவிர ஏ பாதுகையே உன்னை தவிர மற்ற சாதனம் தானே அமையும் அப்படின்னு சொல்ற ஆச்சரியசாலியான பகவானுக்கே அனுரூபமாக ஆச்சரிய குண வியாபாராதிகள் எங்கேன்னு வந்தா உன் பெருமை என்னவென்று சொல்றது உன்னிடத்தான் வந்ததுன்னு சொல்றார். இப்படி பாதியினுடைய பெருமையானது பகவானுக்கு அனுரூபமான ரட்சண சாமர்த்தியத்தை நினைத்து ஆச்சாரியன் ரொம்ப ஸ்லாகிக்கிறார் சுவாமி தேசிகன். இப்படியானது 938 ஸ்லோகங்கள் முடிஞ்சு போச்சு. அடுத்தது இன்னொரு ஸ்லோகம், அது ஒரு பாதப்பா பாதப்பா பாதப்பா பாதப்பான்னு முதல் வரிது 4 பாதப்பா, அடுத்தவர்களே 4 பாதப்பா, ததானந்தரம் அடுத்தவர்களே 4 பாதப்பா, 4வர்கள் 4 பாதப்பா. அதனாலே இதுல பார்த்தா ஒரு வரிக்கு 4 பாதப்பா, 16 பாதப்பா. அது இதுல அக்ஷரம் என்னன்னா பான் ஒரு அக்ஷரம், ஆண் ஒரு அக்ஷரம், தான் ஒரு அக்ஷரம், ஆண் ஒரு அக்ஷரம். இது வச்சுட்டு சுவாமி தேசிகன் வந்து இந்த இடத்த ரொம்ப அற்புதமா சாதிச்சிருக்கார். இதான் குழந்தைகளை சொல்லிக் கொடுத்தா சொல்லுவோமா பாதுகாசாசனம் வரும். இதனுடைய விஷயத்தை வந்து நாம் அடுத்த உபன்யாசத்து சந்திக்கலாம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.